மனசுல பாட்டு தான் இருக்குது, ஓ மனசத கேட்டு தான் தவிக்குது. நான் உன்னை மட்டும் பாடும் குயிலதா, நீ என்ன எண்ணி வாழும் மயிலதா. மனசு முழுதும் இசைதான் எனக்கு, இசையோடு எனக்கு இடமும் இருக்கு. ஏ மனசுல பாட்டு தான் இருக்குது, ஓ மனசத கேட்டு தான் தவிக்குது.